الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நல்ல விடயங்களை கற்று எமது வாழ்வுக்கில் வாழ்க்கையில் அவைகளை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. பேரன்மிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனது விடயத்தில் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், ஒழுக்கங்கள் என்ற தலைப்பில் இன்னும் சில விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளில் ஒன்றுதான், நாங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பது, கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவைகளிலே நாங்கள் அல்லாவிடத்திலே முறையிட்டு அவைகளை விட்டும் நீக்குவதற்கான வழியை அல்லாவிடத்திலே தேடி பெற்றுக்கொள்வது. மேலான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. இன்னல்கள், கஷ்டங்கள் வருகின்றன, துன்பங்கள் ஏற்படுகின்றன. இது போன்ற கஷ்டமான நிலைகளில் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தெளிவாக சொல்லிக்காட்டுகிறான். அதே வழியைத்தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்றைய சஹாபாக்களுக்கு, நபித்தோழர்களுக்கு பயிற்றுவித்தார்கள். ஆனால் இன்றைய நிலை நேர் மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது, கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை தருகின்ற பொழுது, அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு சோதனைக்காக ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதை விட்டுவிட்டு மனிதர்களிடத்திலே மற்றமற்ற, அதாவது அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சில மனிதர்களிடத்திலே மனிதர்கள் சென்று பிரார்த்தனை புரிவதும், அவர்களிடத்திலே தங்களுடைய கஷ்டங்களை நீக்க கோருவதும் அல்லாவுடைய விருப்பத்துக்கும் நபித்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிக்கும் நேர் மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே பின்வருமாறு கேட்கின்றான், அம்மன் யுஜீபுல் முல்தர் இதா தஆ வயக்ஷிஃபு ஸூ வயஜ்அலுகும் குலஃபால் அர்ல் அஇலாஹும் அல்லாஹ் கலீலம் மா தஸக்கரூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான், உங்களுக்கு நீங்கள் அழைக்கின்ற பொழுது உங்களிலே ஒருவர் பிரச்சினை, தங்கடம், கஷ்டம், இன்னல் இவ்வாறான ஏதாவது ஏற்பட்டுவிட்டால், நீங்கள் அழைத்துவிட்டால் உங்களுக்கு விடையளிப்பவன் யார்? உங்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை நீக்க கோருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை நீக்குவதற்கு யார் தகுதியானவன் என்பதை அல்லாஹ் தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, வயக்ஷிஃபுஸ்ஸு, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை, பிரச்சனையை நீக்குபவன் யார்? வேஜ் அலுக்கும் ஹுலஃபால் அருள், உங்களை பூமியிலே பிரதிநிதிகளாக ஆக்கக்கூடியவன் யார்? இவ்வாறு கேட்டுவிட்டு அல்லாஹ் கேட்கின்றான், அஇலாஹும் மா அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு விக்கிரகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றனவா, வேறு இறைவன்கள் இருந்து கொண்டிருக்கின்றனரா, வேறு கடவுள்கள் இருக்கின்றனவா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கேட்டுக்கொண்டிருக்கிறான். மேலான சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத்திலே தெல்ல தெளிவாக அல்லாவிடத்திலே தான் பிரச்சனைகள், கஷ்டங்கள், இன்னல்கள் வருகின்ற பொழுது அவைகளை முறையிட்டு அவைகளில் இருந்து நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி கொண்டிருக்கிறான். மேலான சகோதர சகோதரிகளே, அப்படியாக இருந்தால் எங்களுடைய சமூகம் இன்று ஏன் இருகரம் ஏந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள்? நாங்கள் பாவிகள் என்றும், நாங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க தகுதியற்றவர்கள் என்றும் அவர்களையே தாழ்த்தி கொண்டார்கள். உண்மையிலே அல்லாஹ் இரக்கமுள்ளவன். எந்த ஒரு அடியானும் அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதை அல்லாஹ் விரும்பக்கூடியவன். அப்படியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எதற்காக அல்லாவிடத்தில் பிரார்த்திக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம்? அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா வேறொரு இடத்திலே எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான், வஒஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇதா தஆன் ஃபல்யஸ்தஜீபூலி வல்யுமினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எவ்வாறு, நபியே அவர்களிடத்திலே சொல்லுங்கள், வஒஇதா ஸஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி அவர்கள் கேட்டால் நான் எப்படிப்பட்டவன், எங்கே இருக்கிறேன், எப்படியான முறையில் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு விசாரித்தால் நீங்கள் சொல்லுங்கள், அன்னி ஃபஅன்னி கரீப், நான் மிக சமீபத்தில் இருக்கின்றேன். ஃபஇன்னி கரீப், சமீபத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், தொலைவில் இல்லை, சமீபத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். உஜீபு தாவத் தா இதா தான், என்னிடத்திலே ஒருவன் விடையளிக்க கோர்னால் அவனுடைய விடை, அவனுடைய கேள்விக்காக, அவனுடைய பிரார்த்தனைக்காக, அவன் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்காக நான் விடையளிப்பதற்காக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, எதற்காக சகோதர சகோதரிகளே அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பதை விட்டுவிட்டு நாங்கள் வேறு மனிதர்களிடத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம், வேறு வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம், அங்குமிங்கும் திரிந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு வீட்டிலேயாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலேயாக இருந்தாலும் நாங்கள் அல்லாவிடம் கையேந்தி பிரார்த்திப்பதற்கான வசதியை அல்லாஹ் வைத்திருக்கின்ற பொழுது நாங்கள் அதை விட்டுவிட்டு வேறு வழிகளை தேடிக்கொள்வதிலே என்ன பிரயோஜனம் இருக்கிறது? மேலான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பகுத்தறிவை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒன்றை தெளிவாக கூறுகின்ற பொழுது அதை எப்பொழுதும் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சிந்தனைகள் வேறு வேறு வழிகளிலே சென்றுவிடக்கூடாது. அது எங்களுக்கு மாற்றமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மேலான சகோதர சகோதரிகளே, நாங்கள் அடுத்தபடியாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே பண்புகளிலே ஒன்றுதான், நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாங்கள் எவ்வளவு தான் பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு தான் நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் எங்களால் தவறுகள் நடந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிக்கவே மாட்டான், எனக்கு கட்டாயமாக தண்டனை தந்துதான் ஆகுவான் என்ற அந்த நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் எங்களை மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்ற அந்த நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான், குல், நபியே சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யஃஃபிரு ஸுனூப ஜமீஆ. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, எப்படிப்பட்ட அடியார்கள்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம், அவர்கள் தங்களுடைய ஆத்மாக்களுக்காக அநியாயம் செய்து கொண்டவர்கள், பாவங்களை இழைத்து கொண்டவர்கள். அநியாயம் என்பது அவர்கள் தங்களுக்கே பாவங்களை செய்து கொண்டவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கின்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் அவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாது, அல்லாஹ் உங்களை இரக்கம் கொண்டு பார்க்க மாட்டான், உங்களை மன்னிக்க மாட்டான் என்ற நம்பிக்கை வைத்து விடாதீர்கள். நீங்கள் அவ்வாறு நம்பிக்கை இழந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை நம்பிக்கை இழந்தவர்களாக விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஃஃபிரு ஸுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன், எந்த பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்லி காட்டினான். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அப்படிப்பட்டு வந்தான் அல்லாஹ் என்பதை சொல்லி காட்டினான். மேலான சகோதரர்களே சகோதரிகளே, வேறு சில இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான், ஆனால் அல்லாஹ் ஒரு நிபந்தனையை மாத்திரம் சொல்கிறான், சிறுக்கை மன்னிக்க மாட்டேன், அது மன்னிக்கப்படாத குற்றம் என்பதை அல்லாஹ் வேறு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே நாங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற பொழுது பொதுவான எல்லா பாவங்களும், மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தவறுகள், மனிதர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே செய்யக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களிடத்திலே பாவங்களை நாங்கள் முறையிட்டு அந்த பாவங்கள் அது மனிதர்களுக்காக குற்றமாக இருந்தால் அவர்களிடத்திலே ஆரம்பத்திலே நாங்கள் பாமன்னிப்பை பெற்றுக்கொண்டு அல்லாவிடத்திலே பாமன்னிப்பை கேட்க வேண்டும். அதே போன்று நாங்கள் அல்லாவுடைய விஷயத்திலே தொழுகையை விட்டிருக்கலாம், நோன்பை விட்டிருக்கலாம், பெற்றோர்களுக்கு நாங்கள் துன்புறுத்தியிருக்கலாம், பிள்ளைகளை ஒழுங்காக அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம், மனைவிமார்களுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை நீக்காமல் இருந்திருக்கலாம், இப்படியான வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலே தவறுகள் செய்திருக்கலாம். இப்படியான எந்த தவறாக இருந்தாலும் சரி, அல்லாவிடத்திலே நாங்கள் பொதுவாக பிரார்த்தனை செய்து அல்லாவிடத்திலே நாங்கள் பாமன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி எங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி அல்லாவிடத்திலே பாமன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அவன் எப்பொழுதுமே இரக்கமுள்ளவன். நபி அவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா சொல்லி காட்டினார்கள், உதாரணமாக சொல்லி காட்டினார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம் எப்படிப்பட்ட தெரியுமா? ஜஅலல்லாஹு ரஹ்மத்தம் மியத ஜுஸ்இன். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை 100 பங்குகளாக பிரித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை 100 பிரித்து என்ன செய்கின்றான், அவனிடத்திலே 99 பகுதிகளை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் யாருக்கும் வழங்காமல் 99 ரஹமத்தை, 99 அவனுடைய அருளை அவனோடு வைத்துக் கொண்டிருக்கின்றான். உலகத்துக்கு ஒரே ஒரு பகுதியை மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு நபியர்கள் சொன்னார்கள். அப்படி தெரியுமா, சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்றால், உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ரஹமத்தின் காரணமாக, ஒரே ஒரு அருளின் காரணமாகத்தான் மனிதர்களுக்கு மத்தியிலே இரக்கம், மிருகங்களுக்கு மத்தியிலே இரக்கம், அன்பு, இப்படியான விடயங்கள் எல்லாம் அந்த ஒரே ஒரு இரக்கத்தின் காரணமாக, ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் இந்த நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மனிதர்களை பார்த்து இரக்கம் கொள்கிறார்கள். கஷ்டம் வந்தால், பிரச்சனைகள் வந்தால் அதனை நீக்குவதற்கான வழியை தேடுகின்றார்கள். குழந்தையோடு தாய் அன்பாக இருக்கிறது. அதே போன்று இப்படியான நிலைமைகள் அனைத்துமே இது அல்லாஹ் அனுப்பியிருக்கக்கூடிய ஒரே ஒரு அருளின், ஒரே ஒரு ரஹமத்தின் காரணமாகத்தான் இவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு நபியர்கள் சொன்னார்கள், அந்த 99 அல்லாஹ் வைத்திருக்கிறான் அடியார்களோடு அன்பு செலுத்துவதற்காக, இரக்கம் கொள்வதற்காக அல்லாஹ் அந்த 99 தன்னோடு வைத்திருக்கிறான் என்று சொல்லா சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு குதிரை தன்னுடைய அந்த குழம்பை, காலில் இருக்கக்கூடிய அந்த கால் பாதத்தை உயர்த்திக் கொள்கிறது. அதற்காக அதனுடைய குழந்தை, அதனுடைய அந்த சிறிய குட்டிக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த அளவுக்கு அது இரக்கம் காட்டுவதெல்லாம் இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ரஹமத்தின் காரணமாகத்தான் என்று நபி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். புகாரிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. எனவே மேலான சகோதர சகோதரிகளே, பொதுவாக அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்பதை நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து பாவங்களை புரிந்து கொண்டே இருப்பதல்ல, செய்த பாவத்தை நினைத்து கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை வேண்டி எங்களை திருத்திக் கொண்டு ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு முயற்சியெடுக்க வேண்டும். அந்த மனிதனுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. யார் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள், அதே போன்று தௌபாவையும் செய்கின்றார்கள் என்றால் இது அல்லாஹ்வோடு விளையாடுவதாக அமைந்துவிடும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கப்படக்கூடிய காரியமாக அமைந்துவிடும். மாறாக நாங்கள் எப்பொழுதும் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய வழியை தேடிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த அல்லாஹ்வுக்கு சரியான முறையில் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல வாக்கியத்தை தருவானாக. சத்தியத்தை புரிந்து அதன்படி செயலாற்றுவதற்கும் அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் எப்பொழுதும் வேண்டக்கூடியவர்களாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வழிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.